எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி. இத்திரை சப்தத்தில் 9வது ஸ்லோகம். தயானிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரய யேன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோஹ அபூர்யத மனோரதஹம். தயானிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரய யேன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோஹ அபூர்யத மனோரதஹம். ஏனா எந்த பெரிய நம்பிகளாலே விஸ்வசிருஜா உலகத்தை சிருஷ்டித்தவனான விஷ்ணோகோ விஷ்ணுவனுடைய மனோரதா மனோரதமானது அபூர்யத பூர்த்தி செய்யப்பட்டதோ, தயாநிக்னஹ தயாநிக்னம் தயினால் பூர்ணரானவரும், யதீந்திரஸ்ய தேசிகம் யதீந்திரனுடைய ஆச்சாரியருமான அந்த பூர்ணம் அந்த பெரிய நம்பியை ஆசிரியே நான் ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதவுரை. போன ஸ்லோகத்தினால அளவந்தார நமஸ்கரிச்சார் சுவாமி தேசிகன். இப்போ இந்த ஸ்லோகத்தினால அளவந்தாருக்கு பிரதம சிஷ்யராகவும் உடையவருக்கு ஆச்சாரியனாகவும் இருக்கக்கூடிய, அதே சமயம் பெரிய பெருமாளுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்தவருமான பெரிய நம்பிகளை இந்த ஸ்லோகத்தினால ஸ்தோத்திரம் பண்றார். இந்த பெரிய நம்பி ஏவிளம்பி வருஷம் மார்கழி மாதம் ஜேஷ்டா நட்சத்திரத்தில் கிபி 998 ஸ்ரீரங்கத்தில் அவதரித்தார்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இவருடைய ஷீடர்கள் 6 பேர். தயானிக்னம் பிராணிகள் லோகத்தை சிருஷ்டிக்கு முன்னாடி சதேவ சௌமியமக்ராசீத் ஏகமேவா துதியம்னு சத்வித்யா பிரகரணத்தில் சாந்தோகிய உபனிஷத்தில் சொன்னா போல, சிருஷ்டிக்கு முன்னாடி பகவான் ஒருவனே இருந்து கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறான். அவனே உபாதானமாகவும் அவனே நிமித்தமாகவும் இருந்து கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறான். இந்த உலகத்தை சிருஷ்டிச்சு பலமுகங்களாக பிரம்மாவை உண்டு பண்ணி, பிரம்மா மூலமாக சனகாதிகளெல்லாம் உண்டு பண்ணி, சனகாதிகள் மூலமாக இந்திராதி தேவதைகள்லாம் எல்லாரையும் உண்டு பண்ணி, பெருமாள் தானே தசாவதாரம் பண்ணியும் அபிநவமாக பெருமாள் ஆழ்வார்களாக தசாவதாரம் பண்ணியும் இந்த உலகத்தை பெருமாள் வழிநடத்திட்டு போகிறான். அப்படி இருந்தும் கூட பிராணிகள்லாம் கரையேற முடியாமல் அசிதவசிஷ்டமாக எல்லாமே எல்லா பிராணிகளும் லோகத்தில் கரையேறத்துக்கு வழி இல்லாமல் கிடக்கிறது. அதை கண்டு ஜகத்தை சிருஷ்டித்து அவன் என்ன பண்ணுறான், ஜகத்தை சிருஷ்டித்த பகவான் கரணகலேபராதிகள் மூலமாக ஆழ்வார்களை சிருஷ்டித்து கொடுத்தும் பயனில்லாமல் போயிடுச்சேன்னு இந்த பிராணிகள் உஜ்ஜீவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நினைக்கிறப்போ, இந்த லோகம் எப்படி போயிடுச்சு அப்படின்னால், குதிருஷ்டி மதங்களால் இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து விலகி எங்கேயோ போயின்னு இருக்கு இந்த ஜனங்கள் அப்படின்னு பிரிவிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெரிய நம்பியை அழைத்து, நீர் இளையாழ்வாருக்கு சென்று ஆளவந்தார் உபதேசித்த சாஸ்திரங்கள் மந்திரோபதேசங்கள் அனைத்தையும் நீர் அவருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பெரிய நம்பிகளை பெரிய பெருமாள் நியமிச்சாராம். ஏன் அப்படின்னால், பெரிய பெருமாளுக்கு ராமானுஜர் வழியாகத்தான் இந்த உலகத்தை திருத்த முடியும்ன்ற எண்ணம் ஏற்பட்டு, பெரிய நம்பிகள் மூலமாக இந்த எண்ணத்தை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு பெரிய பெருமாள் நினைச்சான். உடனே பெரிய நம்பியும் பெரிய பெருமாளுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணணுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு சிந்தா கிராந்தராக எழுந்தருளியிருக்கிறப்போ, ஏன்னா ராமானுஜரோ பெரிய பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளியிருக்கிறார், இவரோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நம்பிகளுக்கு கட்டளை இட்டுட்டார். ஒன்று, இவர் அங்கே போகணும், அவர் இங்கே வரணும். ராமானுஜர் இங்கே வந்தால் வழியில் இருக்கக்கூடிய கல்லுலையும் முள்ளுலையும் அவருடைய கால்கள் பதிந்து இதனால் ராமானுஜருக்கு கஷ்டங்கள் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு பெரிய நம்பிகளே ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு வர ஆரம்பிச்சுட்டாராம். அப்படி அதிசுக்கரமாக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய அந்த திருமேனியானது இதையெல்லாம் தாங்காதே அப்படின்னு நினைச்சுண்டு பெரிய நம்பியே காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு வராராம். வரும் வழியில் அதே போல எப்படி பெரிய நம்பிகள் புறப்பட்டு வராரோ அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி நம்பி மூலமாக வரதராஜன் சொன்ன வார்த்தை, சாக்ஷாத் தேவப்பெருமாள் சொன்ன வார்த்தை, ராமா ஆறு கட்டளையில் கடைசியாக மகாபூர்ணம் ஆச்சரேத், பெரிய நம்பிகளை நீ ஆசிரியிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால ராமானுஜரும் பெரிய நம்பிகளை பார்க்கறதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட்டு வர சமயத்தில் ரெண்டு பேரும் மத்தியில் மதுராந்தகத்தில் சந்திச்சுக்கிறார். மதுராந்தகத்தில் சந்திச்சுண்டு மதுராந்தகத்தில் இன்னைக்கும் அதனால தான் மதுராந்தகத்துக்கு துவயம் விளைந்த திருப்பதின்னு ஒரு திருநாமம் இருக்கு. அங்கே துவயோபதேசம் பெரிய நம்பிகளுக்கு சமாசிரயணம், ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் சமாசிரயணம் பண்ணி வச்சு பெரிய நம்பிகள் அவருக்கு துவயத்தினுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ணுறார். எல்லா இடங்கள்லையும் சந்யாச திருக்கோலத்தோடு இருக்கக்கூடிய இந்த இளையாழ்வார் மதுராந்தகத்தில் மட்டும் கிரகஸ்தாசிரமத கோலத்தில் இன்னைக்கும் எழுந்தருளி இருக்கிறார். இது மதுராந்தகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையான விஷயம். அப்படி ராமானுஜருக்கு இவர் உபதேசங்கள் எல்லாத்தையுமே இந்த பெரிய நம்பி பண்ணி வைக்கிறார். தேசிகன் இந்த விஷயத்தை ஏன விஸ்வசுஜோ விஷ்ணோகோ, பெரிய நம்பிகளால் ரங்கநாதனுடைய மனோரதம் பூர்த்தியாச்சான். ரங்கநாதனுடைய மனோரதம் என்னது? ராமானுஜருக்கு சாஸ்திரார்த்தங்களை சொல்லி வச்சு இந்த உலகத்தை ராமானுஜர் மூலமாக திருத்தணும் அப்படின்றது ரங்கநாதனுடைய மனோரதம். இவருக்கு என்ன, ஏன விஸ்வசுஜோ விஷ்ணோகோ, தயானிக்னம், இவர் தயாபூர்ணர். எப்படி தயாபூர்ணர்? ரங்கநாதனுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணி வச்சவர். ராமானுஜர் மூலமாக ரங்கநாதனுக்கு என்ன தய, இந்த உலகம் எல்லாம் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்றது ரங்கநாதனுடைய தய. ரங்கநாதனுடைய தய யாரால பூர்த்தியாச்சு? பெரிய நம்பிகளால பூர்த்தியாச்சு. பெரிய நம்பிகள் யார் மூலமாக இந்த உலகத்தை உஜ்ஜீவிக்க பண்ணார்? ராமானுஜர் மூலமாக உஜ்ஜீவிக்க பண்ணார். ஆக இந்த தயானிக்னம், இந்த தயாபூர்ணரான, அதுவும் எப்படி பெரிய நம்பியை ஆசிரியித்து இந்த தயாபூர்ணராக இருக்கக்கூடிய, அதாவது பெருமாளுடைய மனோரத்தத்தை பூர்த்தி பண்ணி பெரிய நம்பி பூர்த்தி பண்ணின பெரிய நம்பி தயாபூர்ணர். அப்படி தயையினால் பூர்ணரானவரும் இப்படி பெருமாளுடைய மனோரத்தத்தையும் பூர்த்தி பண்ணி வச்சார், நம்ம எல்லாரையும் உஜ்ஜீவிக்க பண்ணார், ஆகையினால நம்மளையும் வழிக்கு கொண்டு வந்தார், பெருமாளுடைய மனோரதத்தையும் பூர்த்தி பண்ணார், ஆகையினால இந்த மகாபூர்ணரானவர் யதீந்திரஸ்ய தேசிகம், சாதாரணவர் இல்லை, யதீந்திரனுக்கே தேசிகம். தயாபூர்ணம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணம், யதீந்திரஸ்ய தேசிகம் சாதாரண இந்திரனுடைய தேசிகம். இது அழகா வியாக்கியானம் பண்ற பிரிவாள். இவர் யதீந்திரனுக்கு தேசிகனானதுக்கு அப்புறம்தான் இவருக்கு பூர்ணத்துவமே சித்திச்சலாம். இவருக்கு மகாபூர்ணர்னு திருநாமம், இவருடைய பெரியவாள் வச்ச திருநாமம் மகாபூர்ணர். ஆனாலும் மகாபூர்ணர்ன்றது வெறும் நாம்னா பூர்ணத்துவம் இருந்ததோ தவிர சம்பூர்ணமாக ஒரு பூர்ணத்துவம் இவருக்கு கிடைக்கல. எப்ப இவருக்கு பூர்ணத்துவம் கிடைச்சது அப்படின்னா யதீந்திரனுக்கு குருவாக ஆன பிறகு, சாக்ஷாத் ராமானுஜருக்கு குருவான பிறகு இவருக்கு பூர்ணத்துவம் கிடைச்சதாக தேசிகன் சாதிக்கிறார். இதில் அழகான வியாக்கியானம் என்னன்னா, இந்திரனுக்கு, யதீந்திரன் இல்லாமல் வெறும் சாமானிய இந்திரன் இருக்கானோ இல்லையோ, சொர்க்காதிபதியான இந்திரனுக்கு தேசிகன் யாரு? சொர்க்காதிபதியான இந்திரனுக்கு தேசிகன் பிரகஸ்பதி. இந்திரனுக்கு தேசிகனான அந்த பிரகஸ்பதிக்கு பூர்ணத்துவம் கதாச்சித்து இல்லாம கூட போயிருக்கலாம், அது சாஸ்திரத்துல பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. ஆனால் யதீந்திரனுடைய தேசிகனான மகாபூர்ணனுக்கு பூர்ணத்துவம் யதீந்திரனுக்கு தேசிகனான பிறகுதான் வந்ததுன்னு சுவாமி சாய்க்கிறார். தேசிகன்னா இந்த இடத்துல குருன்னு அர்த்தம், ஆச்சாரியன் அர்த்தம். தயானிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணம் ஆசிரியே, அந்த மகாபூர்ணரை நான் சேவிக்கின்றேன் அப்படின்னு ஆசிரியிக்கின்றேன். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தாசன்.